ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಸ್ವಸಂಕಲ್ಪಕಲಾಕಲ್ಪೈಃ ಆಯುಧೈರಾಯುಧೇಶ್ವರಃ ಜುಷ್ಟಷೋಡಶಭಿರ್ದಿವ್ಯೈಃ ಜುಷತಾಂ ವಃ ಪರಃ ಪುಮಾನ್. ಎಂಬೆರುಮಾನ್ ಚಕ್ರರೂಪಿಯಾಗವೂ ஆயுதங்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய மிகவும் உயர்ந்தவனான எம்பெருமான் உங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. சங்கல்பம் அப்படின்னா இதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கே அதுதான் சங்கல்பம். அந்த சங்கல்பமே சக்கரத்தாழ்வானாக ரூபமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமங்கள்லையும் ஸ்ரீகிருஷ்ண புராணத்தில் அஸ்தபூஷணாத்தியாயத்திலையும் தெரிய வருது. இதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறச்சே மனம் திகிரியாக அப்படின்னு, மனம் சங்கல்பமே சக்கரத்தாழ்வானாக அப்படின்னு அர்த்தம். அதில் இத்தகைய சக்கரத்தாழ்வாருடைய கலை, கலைன்னா 16 ஒரு பாகம், கலாத்து ஷோடசோ பாகா அப்படின்னு அமரம். அப்போ இந்த சக்கரத்தாழ்வாருடைய இப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார், எப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார், எம்பெருமானுடைய சங்கல்பமாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், சக்கரத்தாழ்வாரின் கலை 16 ஒரு பகுதி போல் இந்த 16 ஆயுதங்களும் இருக்கு அப்படிங்கிறத சாய்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான நன்மைகளை கொடுத்து மகிழ்விக்கிறதோடு இல்லாத பிறவி அப்படின்ற பெரிய இருளை நீக்கி ஒரே பகலா நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர், ஒரே பகல்னா பகல் கண்டேன் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தில் தான் ஒரே பகல், வேற எங்கே எல்லா இடத்துலையும் இரவு ராத்திரி அப்படிங்கிறது உண்டு, ஸ்ரீவைகுண்டத்தில் ராத்திரியெல்லாம் கிடையாது, ஒரே பகல். அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு வழிவகுக்கக்கூடியவர் இந்த ஆயுதேஸ்வரர் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த சக்கரத்தாழ்வாருடைய சக்தியில் ஒரு சிறு பகுதி தான் மீதி ஆயுதங்கள்லாம் அதோடைய செயல்களை பண்ணுறது. அதுதான் சுவாமி தேசிய நீங்கள் கலா அப்படின்னா 16 ஒரு பங்கு அப்படின்னு சாதித்தார். உண்மையில் இது ஒரு சின்ன பகுதி தான், அதை எண்ணி 16 ஒரு பங்கு இல்லை, 16 ஆயுதமானபடியால் கலா அப்படிங்கிற கல்பைஹி அப்படின்னு சாதிச்சார். இந்த போர்க்கருவிகள் இதெல்லாம் தன்னோட சங்கல்பத்தினாலேயே உலகத்தை படைக்கிறது, ரட்சிக்கிறது, அழிக்கிறது அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய திறமை படைத்த எம்பெருமானுக்கு ஆயுதங்கள்னால ஒரு பயனும் கிடையாது. இருந்தாலும் இவன் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ரட்சிப்பான் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கெல்லாம் வரணுன்றதுக்காக பகவான் இந்த ஆயுதங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கார். துஷ்டஹா, துஷ்டஹா அப்படின்னா இந்த நாள்லாம் நாம வந்து பெரிய விவிஐபி எல்லாம் பார்த்தோம்னாக்க அவளுக்கு முன்னாடி ரெண்டு பேர் கண்ணை வச்சுட்டு போவா, பின்னாடி ரெண்டு பேர் போவா, அந்த மாதிரி பகவான் தனியாக நடக்கக்கூடாத தன்னோடையே வச்சுண்டு அந்த ஆயுதங்களையும் இவன் சுமக்கிறான் அப்படிங்கிறத துஷ்டஹா அப்படின்னு சாதிச்சார். ஆதிசேஷன் இந்த பூலோகத்தை மொத்தத்தையும் தன்னோட சிரசில் தாங்கிறது அப்படின்னுலாம் விஷ்ணு புராணத்தில் பிபர்த்தி மாலாம் லோகானாம் சதேவாசுர மானுஷாம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய இந்த தாசபூத்தர்களாக இருக்காளே இப்படி இவாள்லாம் இந்த மாதிரி பெரிய செயலெல்லாம் எளிதில் பண்ணக்கூடியவா, அப்படி இருக்கிறச்சே எம்பெருமானை பற்றி கேட்கவே வேணுமா? இந்த துஷ்டஹா அப்படிங்கிறதுல எம்பெருமானம் மகிழ பண்ணுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார். ஆயுதங்களால் மகிழ, ஆயுதைஹி துஷ்டஹா, ஆயுதங்கள்னால மகிழ்விக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆயுதங்கள்லாம் எந்த பட்டறையில் பண்ணியிருக்கா, ஏதாவது ஒர்க் ஷாப்பில் பண்ண ஆயுதமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாய்க்கிற திவ்யைஹி, இங்க இருக்கக்கூடிய பற்றைகள் எல்லாம் இந்த ஆயுதங்கள்லாம் பண்ணல. இத கீதையில கண்ணன் சாய்க்கரிச்சேவே திவ்யானேகாத்யதாயுதம் அப்படின்னு, திவ்யமாகவும் அநேகமாகவும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு சாய்ச்சர் அர்ஜுனன். திவ்யம் அப்படின்னா அப்ராக்கிருதே ஸ்ரீவைகுண்ட லோகேன்னு அர்த்தம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்துவும் திவ்யமான வஸ்து. அத ஜோதிரதிகரணத்துல பாஷ்யகாரர் அசையத பரோ திவோ ஜோதிர் தீபியதே அப்படிங்கிற சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்தை உதாகரிச்சு பாஷ்யகாரர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் திவ்யம் அப்படின்னு, அதுலேருந்து இந்த ஆயுதங்கள்லாம் திவ்யமானவை அப்படிங்கிறது தெரியறது. அத பின்னாடியும் சாய்க்க போறார், அததீத்யஸ்தி சம்பவா அப்படின்னு பின்னாடி சாய்க்க போறார். அதனால இந்த ஆயுதங்கள்லாம் திவ்யமான ஆயுதங்கள். எம்பெருமானுடைய சங்கல்பம் என்ன? சங்கல்பமே, சங்கல்பத்துடைய ஒரு பாகமே இந்த ஆயுதங்கள். பெருமாள் மனசு சங்கல்பம் என்னன்றது தெரிஞ்சு அதன் பார்க்கிற பிரகாரம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆயுதங்கள். பரஸ்புமான் அப்படின்னு பெருமாளுக்கு இங்க விசேஷணம். பரஹா பரமாத்மா இவர் தான். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, எல்லா ரகாட்டிலும் மேலானவர், எல்லா விதத்திலையும் எல்லா ரகாட்டிலையும் மேலானவர் இந்த பகவான். இவர் ஏன் பரமாத்மா, இவர் ஏன் எல்லா ரகாட்டிலும் உயர்ந்தவர் அப்படின்னா, அதுக்கு ஆக்ஷேப சமாதான பூர்வகமான பராதிகரணம்னு ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு அதிகரணம். அதில் எம்பெருமானார் விஸ்தாரமாக சாய்க்கிறார், பரஹா பராணாம் சகலானயத்ர க்ளேசாதயா சந்தி பராவரேசே அப்படின்னு சாய்க்கிறார் பராசர பட்டர். லோகத்தில் மேலானவர்கள் எல்லாரையும் இவர் உயர்ந்தவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, இவருக்கு கிளேசம் கர்மம் விபாகம் இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்தா என்ன காட்டிலும் இவருக்கு துக்கம் ஜாஸ்தி அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு அளவுகோல் வச்சுக்கலாமே தவிர, பகவானுக்கு இந்த கிளேசம் இந்த கர்மா இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாததுனாலே இவர் எல்லார காட்டிலும் வசத்தியானவர். நமக்கெல்லாம் கர்மா இருக்கு, அவருக்கு அந்த கர்மாவெல்லாம் கிடையாது. அதனால நம்மளை காட்டிலும் அவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறது இந்த காரணங்கள்னால தெரியும். பரஸ்புமான்னு அடுத்த பதம். புமான் அப்படின்னா லோகத்தில் இவர் ஒருத்தர் தான், லோகத்தில் இல்லை எல்லா இடத்துலையும் இவர் ஒருத்தர் தான் புருஷன். இவனே பரம புருஷன், மகா புருஷன். அப்போ நம்மளாம் நாங்கள் நாமெல்லாமும் இருக்கோமே, ஆம்பளைகள்னு நாமெல்லாம் இருக்கோம், புருஷாலாக நாமெல்லாம் இருக்கோமே அப்படின்னா, அதெல்லாம் புருஷத்துவம் கிடையாது. நாமெல்லாம் ஸ்திரீபிராயம் இத்தரம் ஜெகத்து அப்படின்னு மகரிஷி சாய்ச்சிருக்கார். ஆண்களைப் போல தோற்றம் இருக்கு நமக்கு, ஆனால் நாமளும் ஒரு வகையில் பெண்களை ஒத்தவர்கள். ஆனால்தான் புருஷூக்தத்தில் எம்பெருமானையே பரம்பொருளாக சொல்லித்து புருஷூக்தம். அதனால புருஷூக்த பிரதிபாத்தியனான எம்பெருமான் ஒருத்தனே பரமபுருஷன் புருஷோத்தமன் அப்படிங்கிறது திருவுள்ளம். அப்ப ஏற்பட்ட பரஸ்புமானா இருக்கக்கூடிய எம்பெருமான் வஹா ஜுஷதாம். ஜுஷதாம் அப்படின்றதுக்கு ஜுஷி பிரதிசேவனயோகோ அப்படின்னு தாத்து. ரட்சிக்கட்டம் அது மகிழ்விக்கட்டம் அர்த்தம், இல்லைன்னா உங்களை அன்போட நடத்தட்டம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது என்ன அர்த்தம், மகிழ்விக்கட்டம் அப்படின்னா நோயிலேருந்து உங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்து உங்களை ரட்சிக்கட்டம்னு அர்த்தம். வஹா அப்படின்னு சாச்சிருக்கார். பொதுவாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்லாம் பிரார்த்திக்கிறச்சே நஹா அப்படின்னு நமக்குன்னு தான் பிரார்த்திப்பார். இந்த ஒரு ஸ்லோகத்தில் வஹான்னு உங்களை அப்படின்னு, உங்களை ரட்சிக்கட்டம் அப்படின்னு சாய்க்கிறார். அதே மாதிரி பின்னாடி கூட பவதாம் தேன பவதாத் அப்படின்னு மேலே கூட உங்களை அப்படின்னு சாய்க்கிறார். ஏன் ஆச்சாரியன் எப்பயுமே எல்லாரையும் சேர்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டோம் நஹா நஹான்னு தானே சாய்ப்பார். தௌதம் பதி நஃபதி அப்படின்னு நமக்கெல்லாம் அவாதான் பதி அப்படின்னு நகான்னு அஸ்மத் சப்தம் உபயோகப்படுத்துவார். இந்த இதில் யுஷ்மத் சப்தம் ஏன் பிரயோகப்படுத்தியிருக்கார் அப்படின்னா, இந்த ஜர உபாதை யாருக்கு வந்தது, திருப்புக்குழியில் இருந்த மக்களுக்கு வந்தது. அப்போது அவளுக்காக பண்ணப்பட்டதான ஸ்தோத்திரம், அவளுக்கு பலன் கொடுக்கும் வகையில் வகா உங்களை ரட்சிக்கட்டும் பகவான், இந்த ஜுரத்திலேருந்து உங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதுனால யுஷ்ம சப்தம் இங்கே பிரயோகப்படுத்தியிருக்கார் சுவாமி. இந்த முதல் ஸ்லோகம் முதல்லே சொன்ன மாதிரி பொதுவில் எல்லா ஆயுதங்களுடைய இருக்கக்கூடியதான பெருமாளை பற்றினது. மேலே தனித்தனியாக ஒரு ஒரு ஆயுதங்கள் பற்றி ஒரு ஒரு ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார் சுவாமி இந்த ஸ்தோத்திர பாடத்தில். அடுத்தது சக்கரம் அப்படின்னு ஆரம்பித்து 16 ஆயுதத்தையும் தனித்தனியான ஸ்லோக தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்லோகத்தில் வர்ணித்து இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். மேற்கொண்டு அடுத்த உபன்யாசங்களில் அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.